கதவை சாத்தலாமா? பாயும் பாயும் சேர்க்கலாமா? தத்தி தத்தி தாவிடும் தங்க கிளி மீதானே, தொட்டு தொட்டு பார்த்திடும் சொந்தமே நான் தானே. சின்ன இடை மின்னலென தினமும் மெலியுதே மெலியுதே. வாசனை பூப்பதி வாசக்கதவை சத்தலமா? பாயும் பாயும் சேர்க்கலமா? தத்தி தத்தி தாவிடும் தங்கக்கிளை, தொட்டு தொட்டு பார்த்திடும் சொந்தமே நான் தானே.